கோட்டிலே நாம் இணைந்தோம் இந்த நாளே எல்லை இல்லாத இன்பத்திலே நாம் இணைந்தோம் இந்த நாளே இமையும் விழியும் போலே நாம் இணைந்தோம் அன்பினாலே இமையும் விழியும் போலே நாம் இணைந்தோம் அன்பினாலே எல்லை இல்லாத இன்பத்திலே நாம் இணைந்தோம் இந்த நாளே இன்பத்திலே நாம் இணைந்தோம் இந்த நாளே இமையும் விழியும் போலே நாம் இணைந்தோம் அன்பினாலே ஆசையாய் நிலவில் ஜோதியினாலே ஆசையாய் நிலவில் ஜோதியினாலே அல்லியும் உன் போலே சிரிப்பதை பார் நேசம் வாழ்வில்